மாயனே மன்னர்வட மதுரை வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹ பிருங்கராஜம் త్రయ్యంతయుగ్మకృతపూరిపరిశ్రమం తమ్ శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే. శ్రీమద్వేదాంతరామానుజమునికరుణాలబ్ధవేదాంతయుగ్మం శ్రీమస్తీవాసయోగీశ్వరగురుపతయోరర్పితస్వాత్మభారం శ్రీమశ్రీరంగనాథాహ్వయమునికృపయా ప్రాప్తమోక్షాశ్రమం తమ్ శ్రీమద్భేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం. రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్భేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం. ప్రణామం లక్ష్మణమునిః ప్రతిఘ్నాతు మామకం ప్రసాదయతి యత్ సూక్తిః స్వాదీనపదికాం శ్రుతిం. శ్రీవిష్ణుచిత్తకులనందనకల్పవల్లీ శ్రీరంగరాజహరిచందనయోగదృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలామివాన్యాం గోదామనన్యశరణశరణం ప్రపద్యే. నీలాతుంగస్థనగిరితటీశుబ్దముద్భోత్య కృష్ణం పారాత్యం స్వం శృతిశతశిరసిద్ధమధ్యాపయంతి. శోచిష్టాయాం సృజనికళితం యాఫలాత్కృత్య భుంక్తే గోతాతస్యై నమ ఇదమిదం భూయయేవాస్తు భూయః. అన్నవయల్వదువయాండాళరంగకవన్నదిరుప్పావైవల్వదియం ఇన్నిసయాల్ పారిక్ కొడుతాళ్ నర్పామాలై పూమాలై చూడి కొడుతాళై చొల్లు చూడి కొడుత్త చుడర్పొడియే తుల్పావై పాడియరుళవల్లవల్వళయాయ్. నాడిని వేంగడవత్కు ఎన్నై విధి ఎన్నై మాత్రం నాం కటవావన్నమే నన్హి. ఓమస్మద్గురుభ్యో నమః. కీళ్ నాన్కు పాసురంగళాలే ప్రాప్య ప్రాపక అధికారి స్వరూపங்களை முதல் பாட்டினாலும் நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன என்பதை இரண்டாவது பாட்டான வையத்து வாழ்வியல்களிலும் அதே மாதிரி அஷ்டாட்சரத்தின் மேன்மையை மார்கழி திங்களிலேயும் துவயமந்திரத்தினுடைய பிரபாவத்தை வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்திலேயும் ஓங்கி உலகளந்தேங்கிற பாசுரத்தில் சரமஸ்லோகத்தினுடைய ஒரு மகிமையையும் நான்காவது பாசுரத்தினாலே அர்ச்சாவதாரத்தினுடைய ஒரு பிரபாவத்தையும் இந்த ஐந்தாவது பாட்டான மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைங்கிறதில அந்தர்யாமி ரூபத்தையும் காட்டுறாள் அப்படின்னு சொல்றாள். இப்போ பெண் பிள்ளைகளிலே ஒட்டி மற்ற இள ஆய்ச்சிமார்களை பார்த்து கேட்கிறா, கிருஷ்ணனை நாம் கிட்ட ஒண்ணாமல் தடை செய்கிறதே, இதற்கு அனாதிகாலமா நாம் பண்ண பாபம்தான் காரணமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கேட்கறா. அதுக்கு மத்தவா பதில் சொல்றா, அட நம்மளாவது இலக்கை உழக்கை தெரியாத ஆட்சிமார்கள், ஆனா அந்த எம்பெருமான் இருக்கானே அவனுக்கு அப்படி கூட இல்லை, நல்லவா நல்ல காரியம் நாம பண்ண போனோம்னா அதுக்கு ஆயிரம் தடை எங்கே எங்கேந்து வரும், அது பெரியவாளுக்கே சம்பாவிதமானதுதான். ஆனா கெட்ட காரியம் பண்ணும் போது மட்டும் அந்த தடை எங்க போறதுன்னே தெரியாது. அது அந்த காரியம் ரொம்ப நன்னா நடந்துடுறத பாக்குறோம். ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானி பவந்தி மகதாமபி அஸ்ரேயசி பிரவிற்த்தே தூ குத்ரயாந்தி விகாதகாக அனுகட்டா. அப்போ ராமன் பட்டாபிஷேகத்துக்கு கூட ஒரு தடை ஏற்பட்டதை நாம் எல்லாரும் அறியவில்லையா? அங்கே பத்து திக்குகளிலும் ரதத்தை செலுத்தக்கூடிய வல்லமை புரிந்தியதான தசரதன் இருந்தான். அந்த ஆச்சாரிய சிரேஷ்டரான வசிஷ்டர் இருந்தார். சாக்ஷாத் எம்பெருமான் ராமனே இருந்தான். பிராட்டியான சீதையே இருந்தா. அந்த அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரும் இருந்தா. இருந்தாலும் எல்லாரும் ஆசைப்பட்டாலும் அந்த பட்டாபிஷேகமானது நடக்கல. ராம பட்டாபிஷேகம் ஏன் நடக்கலன்னா, ராமன் முடிதவிருந்தது பாதுகா மகாராஜா விபீஷணனுக்கு முடிசூட்டுவதற்காக. ராமன் தன் முடிசூடுதலை 14 வருஷம் தள்ளி போட்டானாம். எதுக்குன்னா, பாதுகா பட்டாபிஷேகம் ஆகணும், மகாராஜாவான சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஆகணும், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆகணும். அதனால தன் பட்டாபிஷேகத்தை தள்ளி போட்டானாம். மகாபாரத போரிலும் கூட தன் மகன் அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனை அஸ்தமனத்துக்குள்ளே கொல்வேன்னு சங்கல்பம் பண்ண அந்த அர்ஜுனனுக்கு நிராயுதபாணியாக அந்த கிருஷ்ணன் ஆயுதம் தானெடுத்து பொய் சொல்லியும் பகலை இரவாக்கியும் அர்ஜுனனை காத்தானே. அதற்கு என்ன காரணம்னா, பகவானை யார் ஒருத்தர் ஆசிரியத்திருக்காளோ அவளுக்காக பகவான் என்ன வேணா பண்ணுவானா. இப்போ மகாபாபியான சத்ருபந்துவுக்கும் அவனுடைய பாபமாகிய தடை நீங்கி அவனுக்கு மேன்மையான அந்த மோக்ஷ சாம்ராஜ்யம் கிட்டில்லையா? அதனால மொய்த்தவள் வினையுள் நின்று முன்னெழுத்துடைய பேரால் கத்திர பண்ணுவன்னே பராங்கதி கண்டுகொண்டான்றாரே திருமாலையில தொண்டரடிப்புடையாழ்வார். அப்படி அந்த மொய்த்தவள் வினை எப்ப போகும்னா, அந்த பகவானுடைய நாம உச்சாரணத்தினாலே போகும், அதை நாம் பண்ணுவோம்னு அந்த இளாட்சிமார்களெல்லாம் ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டார்களாம். அதனால அந்த மாயன பாடுறா. மாயனை ஆச்சரியமான அந்த செயலை உடையவன், ஆச்சரியமான செயலை உடையதனாலே அவனுக்கு மாயனைன்னு பேரு. இந்த எம்பெருமான் எப்படிப்பட்ட மாயன்னா, அது மனசால நான் நினைக்கவும் முடியாது, வாக்குக்கும் எட்டாது. அததான் தைத்திரிய ஆனந்தவலி சொல்லித்து, யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹன். அந்த எம்பெருமானுடைய ஆனந்தம் இருக்கே, அது இவ்வளவுதான் யாராலையும் அறுதியிட முடியாது. அது மனசுக்கோ அல்லது வாக்குக்கோ எட்டாத ஒண்ணுன்னு சொல்லி அந்த ஆனந்தவல்லியானது எம்பெருமானுடைய அந்த ஆனந்தம் எத்தகையதுன்னு அதால கடைசி வரைக்கும் அந்த வேத புருஷனால கூட விவரிக்க முடியல. கேனோபனிஷத்தும் சொல்லித்து, யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்யன வேதசா அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜானம் அவிஜானதாம். எம்பெருமானை நாம் தெரிந்து கொள்ள வேணும்னு எவ்வளவோ பிரயத்தனப்படுறோம், முயற்சி பண்றோம். இருந்தாலும் எம்பெருமான் இத்தகையவன் நம்மளால யாராலையாவது அறிந்து கொள்ள முடியறதான்னா நிச்சயமா முடியாது. ஐயோ அடியேன், எவ்வளவோ பிரயத்னப்பட்டேன், நிறைய கிரந்தங்களெல்லாம் வாசிச்சேன், இருந்தாலும் எம்பெருமான் இத்தகையவன் என்னால எப்பொழுதும் தெரிஞ்சு கொள்ள முடியலையே, அடியேன் என்ன பண்ணுவேன்னு ஒருத்தன் கதறினானா. ஐயோ எம்பெருமான என்னால தெரிஞ்சுக்க முடியலையேன்னு எவன் கதர்றானோ அவன் தான் நிஜமா எம்பெருமான தெரிஞ்சுகின்றவன். எம்பெருமானை நான் தெரிஞ்சுட்டேன், இந்த சாஸ்திரம் தெரியும், அந்த வேதம் தெரியும்னு சொல்றவன் நிஜமா எம்பெருமான தெரிஞ்சிக்காதவனே. அததான் கேனோபனிஷத் சொல்றது. நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாலும் என்புருகீனவேல் நடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக்கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோழி பெறாது உழல்கின்றேன். அன்புடையாரை பிரிவுரு நோய் அது நீயும் அறிதி குயிலே பொன்புரை மேனிக்கருளக் கொடியுடை புண்ணியனை வரக்கூவாயின். அந்த குயிலிடத்திலே பிரார்த்திக்கிறா, எங்க எம்பெருமானான அந்த பகவான சீக்கிரம் இங்கே அந்த புண்ணியனை வரத்திற்கு ஏ குயிலே நீ கூவுன்னு சொல்றா. அப்படி அவன் மாயனை, அது பரத்துவ மேன்மை உள்ள பகவான் தன் பரத்துவத்தை வெளிக்காட்டாது கிருஷ்ணனாக ஐப்பாடியிலே பிறந்து அந்த தயிர் வெண்ணெய் களவாடி அந்த களவுக்காக உரலிலே கட்டி போட்டு யசோதா அடிக்கிறாளே அந்த அடியும் வாங்கினான். ஹடாடா, எப்படிப்பட்ட பரபிரம்மம்! கேவலம் இடக்கை விளக்கை தெரியாத ஒரு ஆட்சியான யசோத உரல்ல கட்டி போட்டு அடிக்கிறா, இவ்வளவு எளிமையா கீழே இறங்கி வந்துடுத்தேன்னு ஆழ்வார் நினைக்கிறார். நம்ம ஆழ்வார் 6 மாச காலம் மூச்சித்து விடலாம். பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம்பெரும் நம் அரும் பெறலடிகள் மத்துரு கடை வெண்ணெய் களவினில் உரலிடையாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவேன். இந்த எம்பெருமானுடைய மாய செயலை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு நாள் ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணுறார். அந்த எம்பெருமான அந்த ஸ்நானாசனத்தில் உட்கார வச்சு அவனை தீர்த்தா மாட்டுறார். அங்கே உபனிஷத்து புருஷூக்தம்லாம் சொல்லி அப்போ அந்த தூபம், அதுவும் நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஆத்துல பெருமாசனில் ஏற்றும்போதே அது ஒரே புகமண்டலமாக சூழ்ந்துடுறது. அங்கே நிஜமாகவே அந்த சாம்பிராணியும் வசந்த சாம்பிராணி, அந்த வாசனாதிரவியம் கூட அதி உன்னதமானது ஸ்ரீவைகுண்டத்தில். அப்படி நித்தியமுக்தர்கள்லாம் அவனுக்கு நன்னா தூபம் சமர்ப்பிக்கிறாளாம். அந்த தூபம் ஆக்ராகயாமின்னு அவ அந்த தூப தீபங்கள் எல்லாம் பண்ணும்போது சட்டுன்னு ஒத்தருக்கு ஒத்தர் தெரியவே இல்லை. ஏன்னா அவளை புகமண்டலம் சூழ்ந்து விட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாய் கட்சி அடையின உடனே பார்த்தா அங்கே எம்பெருமான காணும். இது நித்தியமுத்தர்கள் எல்லாம் அவளும் எம்பெருமானு கடவு சர்வஜத்துவம் உண்டே, எங்கடா போனா எம்பெருமான்னு பார்க்கறா. அந்த எம்பெருமான் அங்கே ஆய்ப்பாடியிலே கிருஷ்ணனா பிறந்து அந்த கோபிகளோட குறவ கூத்தாடின்னு இருக்கானா. எப்படி ஆடுறனா, ஜயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜ சயத இந்திரா கிருஷ்ணா சத்வசத்ரை. அவ பட்டத்ரியம் தன்னுடைய நாராயணியத்துல கேசபாச கிருத்த பிஞ்சி காஞ்சி ததி சஞ்சலன் மகர குண்டலம் அத்தி அற்புதமா அனுபவிக்கிறார். அத அந்த விருத்தம் ஆடாடா, என்னதான் ஸ்ரீகுண்டமா இருந்தாலும் இங்க பரத்துவ மேன்மையதானே எம்பெருமான் தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நம்ம வைகுண்டத்துல இல்லையேன்னு எல்லாரும் பூலோகத்துல அந்த ஆய்ப்பாடி யமுனாநிதி தீரத்துல வந்து அந்த குறவ கூத்த அந்த எம்பெருமானான கிருஷ்ணன் கோபிகளோட நர்த்தனமாடுறத கண்டு ரசிச்சாளாம். சோட்டு நன்மாலைகள் தூயனையேந்தி அந்தூபந்தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் மாயன் இல்லையா, அதனால மாய பண்ணான். எதுக்குடா பண்ணான்னா, அந்த நப்பி நீர் கல்யாணம் பண்ணிக்கணும் அங்க அங்க பிறந்திருக்கா. அதனால அந்த ஏழு எருத அடக்கி அதான் அடலாயிரதம் கொம்பினுக்கேன்னர் அழுவர். இப்படி அவனுடைய மாயமான செயல்கள் சேஷ்டிதங்கள் இருக்கே அது மேல மேல மேல சொல்லிண்டே போயிட்டு இருக்கலாம். அதாவது ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தான் அம்மாயன். என்ன பண்ணா இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு தசராத்திரம் ஆசௌச்சம், ஏதாவது ஜனநாசௌச்சம். ஆனா கிருஷ்ணன் ஒத்தம் பிறந்தான், வசுதேவருக்கும் தேவகிக்கும் பத்து நாள் ஆசௌச்சம். அதே மாதிரி இங்க நந்தகோபருக்கும் யசோதைக்கும் ஏன்னா அவா யாதவா வழக்கப்படி பன்னெண்டு நாள் ஆசௌச்சம் அவளுக்கு, அதனால அங்க பன்னெண்டு நாள் அவளுக்கு ஜனன சீட்டை கொடுப்பாங்க. இப்படி ஒருத்தன் பிறந்து நாலு பேருக்கு தீட்டு. அந்த மாதிரி அப்படிப்பட்ட மாயன் அவருடைய மாயங்களை அடுக்கிறார் திருச்சந்த விருத்தத்துல திருமிழ்ச்சி ஆழ்வார். ஆனை காத்தோர் ஆனை ஒன்னதன்னி ஆயர் பிள்ளையாய் ஆனை மேத்தி ஆனை உண்டி அன்னுகுன்னால் ஆனை காத்து மையறி கண்மாதரா திரத்து முன் ஆனையன்னு சந்தளத்த மாயம் என்ன மாயமேன். ஆனை காத்து பசுமாட்டெல்லாம் ரட்சிச்சான். ஓர் ஆனை கொன்று அந்த குவலையா பீடம்ங்கிறத ஆனை யானைய கொன்னா அல்ல இன்னும் அந்த ஆனைங்கிறதுனால அந்த கஜேந்திராழ்வான்கிற ஆனை யானைய காத்தான்னு வச்சுக்கலாம். அதன் நீ அது மட்டுமில்லாத அவன் ஆயை ஆயர் பிள்ளையாய் அந்த யசோதைக்கு பிள்ளையாய் தோன்றி ஆனை மேத்தி ஆன்னா பசு, அது ஐ சேர்த்து ரெண்டாம் வேற்றுமை உருவாக்கிட்டு அது ஆனை மேய்த்தி பசுமாட்டெல்லாம் மேய்ச்சான். அப்புறம் ஆனை உண்டி, அது ஆனா பசுமாட்டு, நெய்யின்னா அதுலேருந்து அந்த வெண்ணையை உருக்கி கிடைக்கிறதான நெய், அந்த நெய்யை சாட்டானா பசு நெய்யை சாட்டானா ஆனை உண்டு. அன்னு குன்னம் உண்ணினால் அன்னைக்கு கோவர்தோத்தாரணம் எடுத்து ஆனை காத்து அந்த பசு கூட்டங்களையே திருப்பி ரட்சிச்சான். மையறி கண் மாதராத்திரத்து முன் ஆனை என்னு சென்னத்த மாயம் என்ன மாயமே. எல்லாரும் அந்த மாதர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் ஆனையன்று, அதாவது ஏழு எருதுகளை அடக்கி அவன் செய்த நப்பின்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாயம் பண்ணானே அது என்ன மாயமேன்னர். அதுக்கப்புறம் இன்னொரு வாசுரத்துல அதே திருச்செந்தவர்த்தத்துல சொல்றார், ஆறு மாறு மாறு மாயொரைந்து மைந்து மைந்து மாய் எருதில் இரண்டு மூன்றும் ஏழு மாறும் எட்டு மாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய் ஊரோடோசையாய ஐந்தும் ஆய ஆய மாயனேன்னு. இப்படி ஆறு ஆறு ஆறு அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு நிறைய கணக்கு கொடுத்துருக்கா. இப்படி அந்த வேறு வேறு ஞானமாகி அவனே மெய் அவனே பொய்யின்னா ஊரோடு ஓசையாய் ஐந்து மாய மாயனேன்னா. இப்ப அவகாசம் இல்லாததுனால இதுக்கு ஒரு அர்த்தங்களை நம்ம பார்க்க முடியல, அது விவரிச்சா ரொம்ப நேரமாகும். குரங்கின் அப்படை கொடு குறைகடலின் மீது போய் அரங்கரங்க வஞ்சரம் துறந்தாதினி இரக்கமண் கொடுத்தவர்க்கு இரக்கம் ஒண்ணுமின்னியே பறக்க வைத்தளந்து கொண்ட பற்பபாத நல்ல ஏன்னு. அங்கே அந்த திருவிக்கிரம வாமனனா பிறந்து திருவிக்கிரமனா இருந்து ஒரு மாயத்தை பண்ணானே அந்த மாயனை அனுபவிக்கிறார். அதற்கு மேலே இந்த இடையனா வந்தானே கிருஷ்ணன், அதுவே அவனே ஒரு மாயன்னு. ஒன்னிரண்டு மூர்த்தியாய் உறக்கமோடுணர்ச்சியாய் ஒன்னிரண்டு காலமாகி வேலை ஞானமாயினாய் ஒன்னிரண்டு தீயுமாகியாயனாயமாயனே, ஒன்றிரண்டு கண்ணினானும் உன்னை ஏத்த வல்லனேன்னு அந்த ஆயனான மாயனை பாடுறார். அங்கே திருச்சந்த விருத்தத்திலே திருமை செய்ப்பான், வடமன் மண்ணு வடமதுரை மைந்தனை. விளங்குகின்றதான வடமதுரைக்கு அரசனை, பகவத் சம்பந்தம் என்றும் நீங்காத தேசம் இந்த வடமதுரை. என்ன வாமனன் நெடுங்காலம் தபஸ் பண்ணின ஊர் இந்த வடமதுரை. சத்ருக்னாழ்வான் வன்னிய மறுத்து படை வீடு அமைத்துக் கொண்ட ஊர் இந்த வடமதுரை. அதனால மதுரைக்கு வடமதுரைக்கு அவ்வளவு புகழ் உண்டாம். அது எல்லாத்த காட்டிலும் கிருஷ்ணன் ஜெயில அவதரிச்ச ஊர் வடமதுரை இல்லையா, அதனால அது மதுரைக்கு ஏத்தம்னு சொன்னான். மதுரா நாம நகரி புண்ணியா பாபா ஹரி சுபா யஸ்யாம் ஜாதோ ஜகன்நாதா சாக்ஷாத் விஷ்ணு சனாதனஹான்ன. என்ன நலமல்ல மிந்ததோர் நாடுன்னு வைகுண்டத்தை சொல்லுவா. இந்த ஆய்ப்பாடியும் நலமந்தமில்லதோர் ஊர் தானா. திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் இரண்டாம்பத்துல புலனைந்துமேயும் பொறியைந்தும் நீங்கி நலமந்தமில்லாதோர் நாடு புகுவீர் அலமந்து வீயசுரரை செற்றான் பலமுந்து சீரில் படினி நோவாதேன்னு அவனுடைய அந்த மாயனைங்கிறதான இத சொல்ற. அதுக்கு மேல வடமழுவை மைந்தனாக அவன் எப்படி வந்தான்ங்கிறதும் சொல்ற. பரமபதம் போலே யோகிதையுடையதான ஊர் அல்ல அது. பரமபதநாதனே இந்த ஆய்ப்பாடியிலே ஆசைப்பட்டு வைகுண்டமே வேண்டான்னு இங்க வந்து பிறக்கலையோ, அதனால ஆய்ப்பாடி அந்த பரமபதத்தை காட்டிலும் ஒசத்தியான ஊருங்கிறது தான் எல்லாருடைய ஒரு தீர்மானமும். சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியன் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேதமுலமைப்பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என்ற விப்பார் மனிதரேனர். மூணாம்பத்து அஞ்சாம் திருவாய் மொழியிலே நம்மாழ்வார் மைந்தனை. மைந்தன்கிறதுக்கு தமிழ்ல நாலு அர்த்தம் சொல்றா. அதுல மிடுக்கு உடையானை மைந்தனை, பிள்ளையை மைந்தனை, யுவாவாகிய இளைஞனை அவனையும் மைந்தனை. மைந்தன ராஜாங்க அர்த்தம். அந்த ராஜாவை இப்போ மிடுக்கன். யா எப்படி அவன் மிடுக்கனா இருக்கான்னா, அஞ்சு வயசு கூட இன்னும் பூர்த்தியா ரொம்பல, அப்ப போய் கம்சாதிகளை குவலையா பீடத்தை சானூர முஷ்டிகனை எல்லாம் கொண்டானே, அதனால அந்த கம்சாதிகளை நிரசித்த மிடுக்கன், அதனாலே அவன் மைந்தன். மிடுக்கன்னா பிள்ளைன்னு ஒரு அர்த்தம் சொன்னோம். வசுதேவருடைய பெருவிலங்கு வீழ நள்ளிருளிலே பிறந்த பிள்ளையாம் கிருஷ்ணன், அதனாலே பிள்ளை. தந்தை காலில் பெருவிலங்கு தாழ விழ நல்லிருட்கண் வந்த எந்தை பெருமானார் மருவி நின்ன ஊர் போலும் முந்திவானம் மழை பொழியும் மூவா உருவின் மறையாளர் அந்தி மூன்றும் மணலோம்பும் அணியார் வீதி எழுந்தூரேனர். அழ்வாரும் யுவா அவன் இளைஞன், தன் அழகையும் சேஷ்டிதங்களையும் காட்டி எல்லா பெண்களையும் வசீகரித்த இளைஞன் அந்த கிருஷ்ணன், அவன் யுவா ராஜா. இந்த கம்சன் மூனத்துக்கு அப்புறம் வடமதுரைக்கு அவன்தான் ராஜா, அதனால அவனை ராஜாங்கிற அர்த்தத்திலேயும் சொல்றார். தூய பெருநீர் யமுனை துறைவனை, விரஜா நதியை போல பரிசுத்தமான நதியா யமுனை. ஏன்னா வசுதேவர் கிருஷ்ணனை கோகுலத்துக்கு எழுந்தருளி பண்ணி கொண்டு போன போது முழங்கால் அளவு வத்தி அந்த யமுன வழியுடலையா, அதனாலே அது தூய பெருநீர். லங்கை எங்கேயோ இருக்கு, கோதாவரி எங்கேயோ இருக்கு. அந்த நாசிக்கில கோதாவரி கரையில சீதையை அபகரிச்சுண்டு போறான் ராவணன். அந்த ராவணன் தான் அபகரிச்சுண்டு போனாங்கிறது இந்த கோதாவரிக்கும் தெரியும். அந்த கோதாவரியில நித்தியானுஷ்டானம் பண்ணும்போது சந்தியாவந்தனத்துல அர்க்கியம்ன்றதுக்கு ரெண்டு கையினாலையும் ஜலத்தை எடுக்கிறான் ராமன். அப்படியே அதுல சீதையனுடைய உருவம் தெரிகிறது. அவன் அர்க்கியத்தை கூட விடலையாம். ஹே சீதே, நீ எங்க போனேன்னு தெரியலையே, நான் பரிதவிக்கிறேனே அப்படின்னு அந்த பிரவகிக்கிற கோதாவரியை பார்த்து கேட்கிறான். ஏ கோதாவரியே, உன் கரையில் தான் நடந்தது, உனக்கு தெரியாதா என் சீதையை யார் அபகரிச்சுட்டு போனா, அவ எங்க போனான்னு சொல்லேன்னு. இந்த கோதாவரிக்கு ராவணன்ட்டு அவ்வளவு பயம், அதனால அது வாய மூடி நுந்துப்பான், பதிலே சொல்லலையாம். அப்போ இத பின்னால வந்த ஆச்சாரியா எல்லாம் பார்த்தா, பொய் சொல்லலன்னா கூட தெரிஞ்சு உண்மையை வாயை திறந்து ராமன்ட்ட சொல்லல பாரு, அதனால அது பெரிய அபசாரப்பட்டது. அதனால அத புண்ணிய நதிகள்லேருந்து அந்த பேரையே எடுத்துட்டாளாம். அதுக்கு பதில் நர்மதேசி எடுத்துட்டா. இப்படி கொஞ்ச காலம் போச்சு. அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் அவதரிச்சார். அவர் அதிர்ச்சி, அது கோதாவரி என்னமோ ராமனுக்கு பண்ணது அபசாரம் தான் இல்லைங்கல, ஆனாலும் எங்க கோதா நாச்சியாரான ஆண்டாளுடைய பேரை முதல் ரெண்டு எழுத்துல வச்சுக்கிட்டு இருக்கு அந்த கோதாவரி, அதனால அத போனா போறதுன்னு திரும்பவும் புண்ணிய நதியில சேர்த்து விட்டாராம். அந்த மாதிரி எங்கையோ இருக்கிற லங்கையில இருக்கிற ராவணன்கிட்ட எப்படி கோதாவரி பயந்துதோ, அந்த மாதிரி கொஞ்சம் கூட பயப்படல அந்த கம்சனுடைய அரண்மனை மதில ஒட்டியே ஓடுறது யமுன நதி. அது கம்சனை பார்த்து பயப்படல, அது அந்த கிருஷ்ணனை ஏழப்பண்டு வரும்போது வத்தி முழங்கால் அளவுக்கு ஜலம் வந்து வழி விட்டுதுன்னா அது தூய பெருநீர் யமுனை துறைவனை. அது மட்டுமில்ல, இந்த கிருஷ்ணனும் எடைச்சிகளும் மாறி மாறி வாய கொப்புளிச்சு துப்பினாலாம், அதனாலே அது தூய்மையான பெருநீரா. அந்த கோபியர்கள் கிருஷ்ண விஸ்லேஷம் அதாவது இந்த விரகதாபம் தீரும்படியாக நல்லா அமிர்ந்து தீர்த்தாமாடும்படியாக இருப்பதனாலே அது தூய பெருநீர். கோபால விம்சதியில நிகட்டேஷு நிசாமயாமி நித்யம் நிகமாந்தைரதுனாபிமிருத்யமானம் திருஷ்டயமளார்ஜுன பாலகேளிம் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம்னு அத்தி அற்புதமா சொல்றார். ஆயர்குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை பரமபதத்தை காட்டிலும் அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இடைச்சேரியிலே அதி உஜ்வலமாய் விஞ்சி நிற்குமாம். ஆயர்குலத்திலே பிறந்தவன் அந்த கிருஷ்ணன். எப்படின்னா திருவாய்மொழி அஞ்சாம்பத்துல பத்தாம் திருவாய்மொழி அத்தி அற்புதமா ஆரம்பத்திலேயே நம்மாழ்வார் சாயிக்கிறார். பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் இறந்த நூடுபுக்கு எனது ஆவியை நின்னு நின்னு உருக்கி உண்கின்ன இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்று கொல் சேருவதுவே. ஆயர்பாடிக்கு அணி விளக்கானவன் கிருஷ்ணன். அதனாலதான் ஆயர்குலத்தினில் தோன்றும் மணி விளக்கே தீய புந்தி கஞ்சனுன் மேல் சினமுடையான் சோர்வு பார்த்து மாயந்தன்னால் வலைப்படுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா தாயர் வாய்ச்சொல் கருமம் கண்டாய் சாட்சி சொன்னேன் போக வேண்டா ஆயர்பாடிக்கு அணி விளக்கே அமர்ந்து வந்து என் முலையுனாயேன்னு அந்த தாய்ப்பாசுரமாக அங்கே பெரியாழ்வார் பாடுகிறார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை யசோத மலடி இல்லே அப்படின்னு ஊரார்கள் அவளை ஏசாதபடி அவளுக்கு தாய்மைங்கிற ஸ்தானத்தை கொடுத்து அவளை பழிச்சொல்லிலிருந்து காப்பாத்தினவனான் கிருஷ்ணன். அதனாலே தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாம உதரபந்தத்தினாலே தாமோதரன் என்ற திருநாமத்தை கொண்டவன். அது அந்த வெண்ண திருநத்துக்காக அம்மா யசோத உரல்ல கட்டி போட்டு அடிச்சாலே அந்த தழும்பு இருந்துதான். அந்த தாம உதரபந்தத்தாலே அவன் தாமோதரன் ஒரு அன்வர்த்தமான திருநாமத்தை பெற்றான்னு சொல்றார். என்ன நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள்னு அந்த தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். நம் பந்தம் நம் சம்சார பந்தம் நம்மால் அறுக்க ஒண்ணாததைப் போலே அவன் பந்தமும் அவனால் அறுக்க ஒண்ணாது. சம்சார பந்தம் போவதற்கு தாம உதர பந்தம் பற்றப்பட வேண்டும். அந்த கிருஷ்ணன் திருவடியை நாம கெட்டியமா பிடிச்சுக்கணும். அதுல இவன் வயிற்றிலே தழும்பை ஏன் கொண்டாடுறான்னா அவள் வயிற்றுக்கு இவன் பட்டம் கட்டினானா அதனால இவன் வயிற்றுக்கு தாமோதரன் ஒரு பேர் வந்ததுன்னா. இது நஞ்சியர் ஒரு மகாச்சாரியர், அவர் நம்பிள்ளையனுடைய ஆச்சாரியன். அந்த சிஷ்யனான நம்பிள்ளை நஞ்சியரை கேட்கிறார், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு இந்த அவனுடைய ஆடைகள்லாம் சாத்தி அதுக்கு மேல ஒரு மேல் சாத்துன்னு ஒன்னு சாத்துறாளே, அது எதுக்காக சாத்துறான்னு கேட்டார். அதுக்கு நஞ்சியர் பதில் சொன்னாராம், பனைகளிலே தாவினவாறே உடை நழுவ தழும்பை கண்டு இடைச்சிகள் சிரிக்க அத்தழும்பு தோன்றாமைக்கிறே நம்பெருமாள் கணயம் மேல் சாத்து சாத்துகிறதுன்னா அந்த கிருஷ்ணாவதார காலம் எப்பவோ, இப்போ நஞ்சியர் காலம் நம்பிள்ள காலம் எப்பவோ, ஆனா எதுக்கு ரங்கநாதனுக்கு மேல் சாத்து சாத்துறான்னா அது அந்த பனைமரத்துல தாவி ஏறினா அப்போ உடை கீழே சரிஞ்சுதான். சரியும் போது அந்த அம்மா உரல்ல கட்டி வச்சு அடிச்சாலே அந்த தாம உதர பந்தனம் தெரிஞ்சுது. இன்னைக்கு வெண்ண திருநியா உங்க அம்மா உன்ன உரல்ல கட்டி அடிச்சாளான்னு அந்த இடைச்சிகள்லாம் கேலி பண்ணி சிரிக்கிறாளாம். அந்த தழும்பு தெரியப்படாது, அந்த ரங்கநாதனுக்கும் அந்த பழி வந்துடப்படாதுங்கிறதுக்காக கணைய மேல் சாத்தி சாத்துறான்னாராம். அது மாதிரி தூயோமாய் வந்து நாம் இடைச்சிகள் எப்போதும் கிருஷ்ணனையே தன்னிடத்திலே பெற்றிருப்பதனாலே அவர்கள் தூயவர்கள். அவளுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்கும்னா, என்னைக்கு தலைக்கு குளிக்கிறாளோ அன்னைக்கு உடம்பு குளிக்க மாட்டா, என்னைக்கு உடம்பு குளிக்கிறாளோ அன்னைக்கு தலை குளிக்க மாட்டா. அவளுடைய அனுஷ்டானம் அதிவிலட்சணமான அனுஷ்டானம். ஆனா இப்படி இருக்காளே அவள் தூய்மை இல்லாதவாளோன்னு யாரும் சந்தேகிக்க வேண்டாம். பகவத் சம்பந்தம் கிருஷ்ணனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனாலே அவர்கள் எப்பொழுதும் தூய்மை பெற்றவர்கள். ஓ ராவணனுடைய சபையிலிருந்து சுத்தி இல்லாமல் அப்படியே விபீஷ்ணன் ராமனோட சரணாகதி விநியோகத்து வந்துடுறான். மமசாபி அந்தராத்மாயம் சுத்தம் வேத்தி விபீஷணம் அனுமானாச்ச பாவாச்ச சர்வதஸ்ஸ பரீட்சிதான்னு அந்த ராமனிடத்திலே சுக்ரீவன் சொல்றதா வால்மீகி நமக்கு காட்டுறார். அப்படி அந்த சுத்தோங்கிறது பகவானை சேர்ந்தவாள் எப்போதும் சுத்தாதான். அதுல என்ன, இப்போ ரணகலத்துல போர்க்களத்துல அர்ஜுனன் கீதையை கேட்டான், அதனால கீதைக்கு ஏதாவது குறை வந்துருமா என்ன? அப்போ அது தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூத்சவா மாமகா பாண்டவா செய்வ கிம் அபூர்வத்த சஞ்சயான்னு திருதராஷ்டிரன் சஞ்சயனை கேட்க ஆரம்பிக்கிறதா இல்லையா? அப்போ அந்த யுத்தகலத்துல ரணகலத்துல அது போர்க்களத்துல தானே கீதை வந்தது, அதனால கீதைக்கு ஏதாவது குறவு உண்டான்னு. அப்போ அது மட்டும் இல்லை, இந்த சரணாகதிங்கன்றதுக்கு இப்போ சமாஷ்ணம் பண்ணிக்கணும்னா அவனுக்கு பரிசுத்தனா போய் ஆச்சாரியன்ட்ட அந்த சங்கசக்கர லாஞ்சனாதிகளை பண்ணிக்கணும். ஆனா பிரபத்திக்கு அந்த சுத்தங்கிறதான இது இல்லை. பகிஷ்டாஸ்ரீயான திரௌபதி அந்த மூணு நாள்ல நடுவுல இருக்கிற ரெண்டாவது நாள்ல பிரபத்தி பண்ணலையா? சங்கசக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னு கதறாளே. அதனால பிரபத்திக்கு சுத்தி வேணுங்கிறது இல்லை. ஏன்னா அது இப்போ ஒரு உதாரணம் சொன்னானா தெரியும். ஒரு பிள்ளையாண்டா, அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டினுட்டான். அது உடனே அவனை 24 hours இதுல கொண்டு ட்ரூமா கேர்ல போட்டா போட்டா இது எனி டைம் பையனுக்கு ஒன்றும் இதே இல்லை, நல்லா மண்டையில் அடிபட்டிருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது, யாருக்கு சொல்லணுமோ சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் அவர்ஸ்ன்றான் டாக்டர். அது இந்த பிள்ளையனுடைய அப்பா, நல்ல அப்பா. அவர் உடனே ஆச்சாரியனுக்கு ஃபோன் பண்ணி ராத்திரி 11 மணி அவருக்கு இந்த மாதிரி பிரபத்தியை பிரார்த்திச்சுங்கோ, என் பிள்ள இன்னுமே சேரமாட்டான், போயிடுவான்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு எழுதிண்டே சொல்கிறார். அவரும் மனம் தேய்ச்சிண்டு அப்போது இவரும் அந்த புள்ள இருக்கிறது எத்தனை அந்த நர்ஸு அவள் என்ன தூரமோ என்ன இதுவோ இருக்கிறதோ ஹாஸ்பிட்டலில் அதில் எத்தனை பணம் அந்த பெட்டில் போச்சோ அப்படின்னால ரொம்ப அசுத்தமான நிலையில் கையிலையும் காலையும் ரத்தம் பெருக அவன் அங்கே இன்டென்சிவ் கேரில் இருக்கான். எவனை குறித்து சரணாகதி பண்ணுறானோ ஆச்சாரியன் அவன் அட சொன்னவனாவது அவப்பா அவராவதுன்னா அவரும் அந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்து அங்கே அவரும் சுத்தமில்லாத அசுத்தியாக தான் சொல்கிறார். ஆச்சாரியனும் 11 மணி படுக்கையில் படுத்துக்கிண்டாச்சு. ஆனால் இன்னி ராத்திரி தாங்காதுன்னு சொன்னால் இந்த சிஷ்யா பிரார்த்திச்சதுக்கு அப்புறம் அந்த ஜீவாத்மாவுக்கு அவ ஒரு ஹிதத்தை பண்ணலன்னா ஆச்சாரியாளுக்கு ரொம்ப மனோவியாக்கூலம் ஏற்படும். அதனால கையிலால் அலமிண்டு மந்திரஸ்தானம் உண்டு பெருமாளை திறக்காதையே, அப்படியே அந்த ஜீவாத்மாக்காக இவா சரணாகதியை பிரார்த்திக்கிறாளே. அப்போ யாரை குறித்து சரணாகதி பண்ணப்படுகிறதோ அவனும் அசுத்தன். எவன் பண்ணுன்னு சொன்னானோ அப்பா அவனும் அசுத்தன். அந்த பண்ணி வைக்கிறாரு ஆச்சாரியர், அவரும் படுக்கையில படுத்துட்டார், அவரும் சுத்தம் இல்லை. இப்படி யாருமே சுத்தம் இல்லை, ஆனா அந்த பிரபத்தி பலிக்காது எப்படும்? கண்டிப்பா பலிக்கும். அதனால அந்த பிரபத்திக்கு இந்த நியமம்லாம் இல்லை, அது சுத்தி வேண்டாம் அப்படின்றது. தூமலர் தூவி தொழுது சுத்தமான பூக்களாலே அச்சிப்பது அதான் தூமலர் தூவது. என்ன தூமலர் தூவதுன்னா என்னன்னா பிரயோஜனத்தை கணிசியாது இட்ட புஷ்பம், அதனாலே அது தூமலர் தூவி. அந்த அர்ச்சனை பண்றதுனால என்ன பண்ணுவான், என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், நல்லா வரணா வரணும், நான் நன்னா வீடு கட்டணும், அதனால பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணும்பான். அப்போ அது பிரயோஜனத்தை எதிர்பார்த்து பண்றதான அர்ச்சனை. அந்த புஷ்பம் போடுறதற்கே அது பிரயோஜனத்தை கணித்து இட்ட புஷ்பம் அது. ஆனா பிரயோஜனத்தை கணிசியாத இட்ட புஷ்பம் இருக்க அது தூமலர் தூவி, அது மிக்க சீர் தொண்டரிட்ட பூன்றார் அழ்வார். கீதையிலே கூட பகவான் எப்படி பக்தி பண்ணணும்னா, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுக்ருதம் மத்னாமி பிரயதாத்மனஹான்னா 9வது அத்தியாயத்தில் இந்த மாதிரி ஆள வந்தாலும் அத்தி அற்புதமா இதே கருத்தை சொல்றார். தொதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனசித் யதா ததா வாபி சகிருத்கிருதோஞ்சலி ததைவ முஷ்ணாத்ய சுபான்யசேஷதா சுபானி புஷ்ணானி ந ஜாது ஹீயதேன்னு அந்த பிரயோஜனத்தை எதிர்பார்க்காதே நாம் இட்ட பூ இருக்கே அதெல்லாம் தூமலர் தூவி தொழுது நமஸ்கரித்து வணங்கி சரணாகதி பண்ணி தொழுது மாமலர் நீர் சுடந்து பங்கொண்டு எழுதுமென்னும் இது மிகையாதலில் பழுதில் தொல்புகள் பாம்பனை பள்ளியாய் தழுவுமாறியேன் உனதாள்களே. ரொம்பதாம்பத்துல திருவாய் மொழியிலே நம்மாழ்வாரும் வாயினால் பாடி வாய்படைத்த பயன் அதனுடைய லாபம் என்னன்னா அவன் திருநாமங்களை நாம சொல்றதுதான். அதனாலே வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து நம் மனம் படைத்த பேரு அவனை எக்காலமும் ஸ்மரித்து கொண்டே இருப்பது சதாசர்வகாலம் அவனையே சிந்தித்து நெக்குறுவதற்கே அதுதான் மனத்தினால் சிந்தித்து. சிந்திக்கிறதுனாலே அது மனசுனாலதானே, கையால காலால சிந்திக்க முடியுமா? அதனால பாடுறது வாயினாலதானே, என்னென்ன மூக்குனாலையும் கையினாலையும் காலினாலையுமா பாட முடியும்? அதனால அது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்துன்னு ஏன் சொல்லுவானேன்னா, அப்போ முழு மனசிலேயும் பகவான ஸ்மரிக்கணும் அப்படின்றத காட்டுறாளாம். போய விழையும் புகுதருவான் நின்னவும் முன்பின் செய்த பாபங்களெல்லாம், அதாவது பாபத்துல மூணு வகை, பிராரப்த சஞ்சித ஆகாமின்னு. அந்த பிராரப்தம்னா என்னன்னா, நாம் முன்னாலே நிறைய பண்ணி மூட்டையா சேர்த்து வச்சுருக்கமே அந்த பாபம், இப்பொழுது அதுக்கு பலன் கொடுக்க தொடங்கிய பாபம், பலன் கொடுக்க தொடங்கி இருக்கிற பாபத்துக்கு பிராரப்தம்னு பேரு. அது இந்த ஜென்மாவிலையும் முடியலாம், இன்னும் ரெண்டு மூணு ஜென்மா கூட ஆகலாம் முடியறதுக்கு. சஞ்சிதம் நம்ம ஏற்கனவே பண்ணி மூட்டையா கட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கல. அப்படி இருக்கிறதான பலன் கொடுக்க தொடங்காத பாப மூட்டைக்கு சஞ்சிதம்னு பேரு. ஆகாமி அது இன்னும் அந்த பாப கணக்கிலேயே, பாபத்தை பண்ணிட்டோம், இன்னும் அந்த பாப கணக்கிலேயே அது போய் சேரல. இத நன்னா நமக்கு மனசுல தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பிராரப்தம்னா என்ன, சஞ்சிதம்னா என்ன, ஆகாமின்னா என்னன்னா, பிராரப்தம்ங்கிறது இது எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவா தான். அதுல பிராரப்தங்கிறது செக்யூர்டு பேலன்ஸ் இன் யுவர் அக்கௌண்ட். சஞ்சிதம்ங்கிறது நேத்திக்கு ஒரு டிடியோ ஒரு செக்கோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம பேங்க் பண்ணியிருக்கோம், அது அவன் பேங்க்ல போய் கிளியரிங் போய் நாளைக்கு நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அதனால இந்த சஞ்சிதம்ங்கிறது என்ன, ஏற்கனவே நாம பண்ணிவிட்டோம், ஆனா இன்னும் அது பலன் கொடுக்க தொடங்கல. அதனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டர் நெகோசியேஷன் சொல்றா பாருங்கோ பேங்கிங் இதுல, அதுதான் இந்த சஞ்சிதம். ஆகாமின்னா என்னன்னா, நமக்கு யார்கிட்ட எந்தோ செக் வளரும், அது வந்துருத்து, நம்ம அதை பேயின் ஸ்லிப்ல எழுதி வச்சுட்டோம், அதை காத்தால பேங்க் திறந்த உடனே அதை கொண்டு போய் அந்த செக்கை டெபாசிட் பண்ணா அது அந்த இது யார் வந்து அந்த செக்கை கொடுத்தானோ அவன் பேங்க்ல போய் அதுக்கப்புறம் அவனுக்கு டெபிட் ஆகி நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது ஆகாமி. அப்போ பிராரப்தம்னா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற கிளியர்ட் பேலன்ஸ், சஞ்சிதம்னா இது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யட் டு பி எஃபெக்டன்றால அது சஞ்சிதம். ஆகாமி தி இன்ஸ்ட்ருமெண்ட் யட் டு பி பேங்க், அது வந்து ஆகாமி. இப்படின்னு வச்சுக்கிட்டா நன்னா புரியும். அதுக்காக சொன்னேன் தீயினால் தூதாகும், அது தீயிலே தூதாகும்னா நெருப்பிலிட்ட பஞ்சு போலே பொசுங்கி போயிடுமா. சாந்தோகி உபனிஷத்து அப்படியே சாந்தோகி உபனிஷத்து சொல்ற வார்த்தையே இவ தமிழ்ல சொல்றார். தத்யதாயிஷீகதூலம் அக்னௌ ப்ரோதம் ப்ருஜூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மான ப்ரதூயந்தேன். சாந்தோக்கிய வாக்கியம் எப்படி நெருப்பிலே போட்ட இஷீகதூலம் பஞ்சானது அக்னௌ அக்னியில போட்டா எப்படி போயிடுறது, ப்ரதூயேத அது அப்படியே பொசுங்கி போடுறதோ அந்த மாதிரி இது போறதான். இது ஆண்டாள் எப்படி சொன்னான்னு ஒருத்தர் கேட்டார். பெரியாழ்வார் சாந்தோக்கிய உபனிஷத்து ஆத்துல பாராயணம் பண்ற பரவணும், அத ஆண்டாள அவர் புத்திரி தானே ஆண்டாள், அதை கேட்டிருப்பாளே, அதை அப்படியே தமிழ்படுத்தி தீனில் தூசாகும் செப்புன்னு இந்த இடத்துல மாயனை மண்ணுவட மதுரை பாசுரத்திலே சொல்றான்னு தெரியவா சொல்வா. செப்புன்னா சொல்லுன்னு அர்த்தம். வாயினால் கிருஷ்ணநாம ஜெயங்களை எப்பொழுதும் நீ சொல்லிக் கொண்டிரு, அதனாலே உன்னுடைய பாபம் போகும் என்று அந்த சந்தேகத்துடன் கேள்வி கேட்ட ஒருத்திக்கு இன்னொரு ஆட்சியானவள் பதில் சொல்லுவதாக அமைந்த பாசுரம் இது. இதுல கிஞ்சி சுவாபதேசத்தையும் அனுபவிப்போம். மாயனை என்ற பதத்தினாலே தத் விஷ்ணோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரயா அப்படின்னு அந்த பரதத்துவத்தை காட்டாது, அவனுடைய சௌலபியத்தை மட்டுமே காட்டுகையான பதம் இந்த மாயனை. மண்ணு வடமதுரை மைந்தனை, அந்த வடமதுரையிலே மைந்தனான பிறந்தவனான அந்த கிருஷ்ணனை தூய. இப்போ பரீட்சித்து பிராயோவேஷம் பண்ணான், அது தூய்மையானதான். அதே மாதிரி இங்கேயும் இந்த பிரவேசாதிகள்லாம் தூய்மைன்னு சொல்றா. பெருநீரியமுனை துறைவனை, ஜலக்கிரீடையிலே அந்த இள ஆட்சிமார்களும் அவனும் துப்பியும் சிறுநீர் கழித்தும் பவித்திரமானவான் இந்த யமுனை. ஆள வந்தார், பின்னாலே அவதாரம் பண்ண போகிறார் என்பதை பற்றி சூச்சனை செய்ததனாலே பெருநீர் யமுனை துறைவனை. அந்த ஈஸ்வர பட்டாழ்வானுடைய பிள்ளை இவர், அந்த நாதமுனிகள் பிள்ளை ஈஸ்வரமுனிகள், ஈஸ்வரமுனிகளுடைய பிள்ளை இந்த யமுனை துறைவர்னு அழைக்கப்படுறதான ஆள வந்தார். அவருக்கு ஏன் யமுனை துறைவர்னு பேர் வந்ததுன்னா, தாத்தாவான நாதமுனிகள் கேத்திராடனும் போனார். அப்போ இந்த கங்கையும் யமுனையும் கலக்கிறதே சரஸ்வதியோட திரிவேணி சங்கமம்னு சொல்றமே அலகாபாத், அந்த இடத்துல அவர் அந்த ஸ்நான கட்டத்தில் தீர்த்தாமடிந்து கரை ஏறினார். அப்போ அங்க ஊர்லேருந்து செய்தி வந்தது, காட்டுமன்னார் கோவில்லேருந்து இந்த மாதிரி உமக்கு பேரம்பந்திருக்காங்கன்னு, அதனால அது அந்த யமுனா நதி தீரத்திலேயே அது நின்றுருந்ததுனால அதுக்கு யமுனை துறைவன், அந்த துறையில தானே நிற்கிறார், அதனாலே யமுனை துறைவன் பேர், அழகான பேர், தாத்தாவான நாதமுனியினாலே சூட்டப்பட்டதுன்னு விரிவா சொல்லுவா. ஆயர்குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை, ஆய்ப்பாடியிலே வளர்ந்த யாதவ குலத்தை பிரகாசிப்படுத்தியவனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. சௌலபியம் அந்த உரல்ல கட்டியடிச்சது, கோதோத்தாரணம் இப்படி எல்லாம். இந்த தாமோதர விருத்தாந்தம் இருக்கு, அது எத்தனை சொன்னாலும் மாறாது. அட்டுக்குருவின்னு ஒரு கோவர்தோதாரணம் என்னதை பத்து பாசுரத்தை அட்டுக்குருவிங்கிற பதிகத்துல பெரியாழ்வார் கண்ணு முன்னால கொண்டு நிறுத்துறார். அதுல ஒரு பாசுரம், படங்கள் பலவுடைய பாம்பர என்பளர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தன் கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் எழில் இலங்கை ஈழடித்த அனுமன் புகழ் வாடி மந்திகள் தங்குட்டங்களை குடங்கை கொண்டு கண்பளத்தும் கோவர்தனமென்னும் கொற்ற குடையேன்னு அந்த கோவர்தோதாரணத்தை பெரியாழ்வார் அத்தி அற்புதமா சாரிக்கிறார். அதில படங்கள் பலவுடைய பாம்பரையன் பலர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல், அந்த பூமாதேவி இந்த பாபிகள் உலகத்தில் அதிகமானால சுமக்க முடியல, பாரம் தாங்கல, அழுத்தர்தான். அப்போ அந்த பூமி பிராட்டிக்கு சகாயம் பண்றதுக்காக ஆதிசேஷன் கீழே போனான், பாதாளத்தின் கீழே போய் இந்த பூமியை அப்படியே முட்டி தூக்கி பிடிச்சு தன்னுடைய ஆயிரம் சிரசினாலே நிறுத்திக்கிட்டான். அதனாலே படங்கள் பல உடைய பாம்பர என்பர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல். இங்கே ஆழ்வாருக்கு அந்த தாய்மை பாசம் குப்பிடிக்கிறது. அது விஷ்ணு புராணத்திலேயோ இல்ல ஸ்ரீமத் பாகவதத்திலேயோ இடக்கை சுண்டி வரல்னால தாங்கி பிடிச்சான்னு சொல்றா. ஆனா இவர் தன் கை விரலைந்தும் மலர வைத்துன்னு எங்க ஒரு விரல அப்படிச்சா கீழே கீழே போட்டு போறானோ பருவதத்தை, இல்ல கை ஏதாவது ஒடிஞ்சு போடுமோ சுலுக்கி போடுமோ அப்படின்னு நன்னா அஞ்சு கை விரலையும் மலர வச்சு விரிச்சு அந்த இதை நன்னா தாங்கி பிடிச்சான்னு இவர் தாய்க்கே உள்ள அதரத்தோட சொல்றார். விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான். கிருஷ்ணன் கோவர்தோதானம் பண்றான் அங்க அத்திகட்டி ஆலங்கட்டி மழை, ரொம்ப மழை குட்டுன்னு கொட்டுறது. அப்போ பிரளயகாலம் மாதிரி இருக்கான் இந்திரனுடைய இதனால. பகவான் இந்த இடையர்கள் பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் ரட்சிக்கிறான் அந்த மலையை தலை கீழா பிடிச்சு. அப்போ அந்த கண்ணுக்குட்டி பக்கத்துல சும்மா இருக்குமா, அது சேஷ்டப்படுறது. அது கிருஷ்ண பிரம்மச்சாரி குட்டை உடுத்தின்னு அந்த குட்டைய கீழே பிடிச்சி இழுத்துது, அந்த நுனியை பிடிச்சி இழுத்துது பாயினால. இழுத்த உடனே என்னாச்சு, அந்த இடுப்புலேருந்து துணி நழுவுறதா கீழே நழுவினோடனே அதை இடக்கையால் பிடிச்சுன்னா வடக்கையால் கட்டியமாக பிடிச்சிருந்தான். அது இழுக்கும்போது கொஞ்சம் கீழே நழுவித்தா அப்ப அம்மா உரல்ல போட்டு கட்டி அடித்தாலே அந்த தழும்பு தாம உதரபந்தனம் தெரிஞ்சுது. அந்த இட சிறுவர்கள்லாம் அன்னைக்கு நீ திருநியா உங்க அம்மா உன்ன உடல்ல கட்டி அடிச்சாலா பாரு தழும்புன்னு கேலி பண்றது. அவன் பண்றதோ பரத்துவமான காரியம். அந்த சுண்டி வரலம் மடக்கினான்னா எல்லாம் மலை கீழே வந்து எல்லாம் சட்னி. இப்படி அவ்வளவு முகோன்னதமான பரத்துவமான செயலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா தன்னை பகு சுலபனா சௌசீரிய சௌலபியத்தோட இடங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்கான்னா அது தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அதுக்கு மேல அந்த பாசுரத்துல என்ன ஒரு இதுன்னா, இந்திரன் இருக்கானே இவன் எம்பெருமான்கிட்ட எத்தனையோ உதவிகளை பெற்று கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவன். ஆனா நம்மளுடைய கூட்டஸ்தரான ஆஞ்சநேயர் இருக்காரே, அவர் ராமாவதாரத்துல ராமனுக்கு அத்தியந்தமா பிரீத்தியோட இருந்து அவ்வளவு கைங்கரியம் பண்ணவர்னு இப்போ அந்த மலையை தலை கீழே கவுத்து பிடிச்சிட்டு இருக்கானா கிருஷ்ணன். அப்போ அந்த மரமெல்லாம் எப்போதும் கீழேந்து மேலே போகும், இப்ப மேலேந்து கீழே வருது. இது ஒரு மாதிரி இருக்கு அந்த குரங்கு குட்டிகளுக்கு. அந்த குரங்கு குட்டிக்கு தூக்கம் இல்லையா, அப்போ தாய் குரங்கானது அந்த குட்டி குரங்க புடங்கை பின்கையால தட்டி தட்டி தூங்க பண்றது. எப்படி தூங்க பண்றதுன்னா, அனுமன் புகழ் பாடி மந்திகள் தன் குட்டங்களை குடங்கை கொண்டு கண் வளர்த்தும் கோவர்தனம் என்னும் கொற்றத்துடையேன்னு. அந்த பாபி இந்திரன் மாதிரி இல்ல, நம்ம கூட்டஸ்தர் நம்ம முன்னவர் ஆஞ்சநேயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சுந்தரகாண்ட காப்பிய நாயகன், சீதையை ராமரோட சேர்த்து வச்சார். கண்டேன் சீதையின்னு அத்தி அற்புதமா, எங்க சீதையின்னு சொன்னா பார்த்தானோ பார்க்கலையோன்னு சொல்லுவாரோன்னு அங்க கண்டேன்னு முதல்ல அத அவர் பார்த்ததை முதல்ல சொல்லும்படியா, அவ்வளவு சாதுரியம் உடையவர், அவ்வளவு ராமனுக்கு அத்தியந்த பிரீத்தியானவர்னு தங்களுடைய மூதாதையரான அனுமனை புகழ் பாடி அது தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறதா அந்த குட்டி குரங்க. இப்படி மூன்று விஷயங்களை ஒரு சேர அந்த ஒரு பாசுரத்துல நாம் அனுபவிக்கும்படியாக பண்ணினார் பெரியாழ்வார். நாம் கிருஷ்ணனையே உபாயமாகவும் உபேயமாகவும் கொண்டிருக்கும் நாம் தூயோமாய் அனன்ய பிரயோஜனனாய். அந்த எம்பெருமானை தவிர வேறு எதுவும் நமக்கு பிரயோஜனமில்லைன்னு தூயோமாய் வந்து பிரபன்னனாக வந்து தூமலர் தூவி தொழுது. தூமலர் தூவி தொழுவதாவது சரணாகதி பண்றது. அது இப்ப மலர் தூவுறதுன்னா, இது நாள் வரைக்கும் நான் சுதந்திரன் அகம்னு திமிரின்னு இருந்தோம். இந்த சரணாகதி எப்ப பண்ணுவோம், இந்த அகங்காரம் மமகாரம் எல்லாம் கழிஞ்சு நான் எனக்கு உரியனல்லேங்கிறதான அந்த இது வரும்போது தானே பண்ணுவோம். அதனால அந்த சரணாகதியில அகங்கார மமகாரங்கள்லாம் வெள்ள போட்டான். வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து, அதுல ஸ்தோத்திரங்களை எல்லாம் வாயினால் பாடி சகசரநாமத்தை வாயினால் சொல்லி, ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்களை வாயினால் பாடி அந்த மனத்தினால் சிந்தித்து, அஷ்டாட்சரதய சரமஸ்லோகாதி ஜபங்களையெல்லாம் மனசுக்குள்ளே பண்ணி, இப்படி பிரபன்னனுடைய ஒரு உத்தரவித்தியம் இருக்கிறத இந்த பாசுரமானது நமக்கு சொல்றது. போய விழையும் என்பதனாலே பிராரப்தத்தையும், புகுதருவான் என்றதனாலே சஞ்சிதத்தையும், நின்றனவும்ங்கிறதுனாலே அந்த சஞ்சிதத்தையும், புகுதருவான் என்றதனாலே ஆகாமியையும், தீயினில் தூசாகும்னு சொன்னா நெருப்பிலிட்ட பஞ்சு போலே அது பொசுங்கி விடும்ங்கிறதையும், நம்ம பாபம் எப்படி நசிக்கும்ங்கிறத சொல்றது இந்த பாசுரமானது. அந்தரியாமி ரூபமான பகவானை சொல்றதாக தெரியவாள் அர்த்தம் பண்ணிருக்கா. மனம்ங்கிறது இங்கே தூமலர், அந்த ஹிருதய குகையில உள்ளுரைபவன் அந்தரியாமியாக எம்பெருமான். அதனாலே அங்கே அந்த மனம் தூமலராம். இப்படி ஏதோ கிஞ்சித்து இந்த ஐந்தாவது பாசுரமான மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனுக்கு ஒரு அர்த்தத்தை வச்சுக்கு வேண்டியன்னு பாகவதாலிட்ட பிராமிக்கின்ற அடியேன் இந்த உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். சதமகமணி நீலாசாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவினிகாபிஸ்வக்பிரிதா கிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியமனோநந்தனஹேதவே நந்தநந்தனசுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.